శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తిపర్యంతయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. இந்த சம்பிரதாயம் சம்சயம் சமாதானம் என்கிற நிகழ்ச்சியில இதுவரைக்கும் வேத விஷயமான சில சில சம்சயங்கள், அந்த சம்சயங்களுக்கு சமாதானம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி வேதம் அப்படின்னு சொல்லச்சே அதை அத்தியனம் பண்றது, வேதத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, சிஷ்யாச்சாரியர்கள் இருக்க வேண்டிய முறை என்ன, இதெல்லாம் பத்தி நமக்கு ஒரு சந்தேகம், சிலதெல்லாம் கலக்கங்கள்லாம் ஏற்படுறது. எப்படி பண்ணா இது பண்ணா ஸ்கூல்ல மாத்தி சொல்லிக்கிற மாதிரி வேதத்தையும் சொல்லிக்கலாமா, இல்ல என்ன மாதிரி எண்ணம் ஒண்ணும், அத்தியனம் சொல்லிக் கொடுக்குறவா எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அத்தியனம் பண்றவா எப்படி நடந்துக்கணும், இப்படி எல்லாம் இது விஷயமான சில சில சந்தேகங்கள்லாம் வருது. இப்ப முதல்ல யாரெல்லாம் வேதாத்தியனம் பண்றது, யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாது, இது சாஸ்திரம், சாஸ்திரத்துல சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதானே தவிர சாஸ்திரத்துல நாம கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கேட்டோம்னாக்கா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்த அவ தெரிஞ்சுட்டு நமக்கு அனுகூலத்தை தான் பண்ற. டாக்டர்ன்ற போய் வைத்தியம் பண்ணிக்கிறோம், வைத்தியம் பண்ணிக்கிட்டே டாக்டர் என்ன சொல்ற, ஏதோ ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறார். அந்த மாத்திரை எழுதி கொடுத்த பிற்பாடு அந்த ஆத்துல வந்து சில பேர் என்ன பண்றாருனாக்க அந்த மாத்திரை பேரை யூடியூப்ல போட்டு அந்த மாத்திரையில என்னென்ன சொல்லிருக்கு அது வந்து அதுல என்ன இதெல்லாம் போட்டிருக்கும், அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இது இப்ப உபயோகப்படுத்தினா இவ்வளவு நல்லது, இந்த விஷயத்துல நல்லது, இந்த விஷயத்துல இது ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாம் அதுல சொல்லிருக்கோம். அது இப்போ இத போய் பார்த்துட்டு டாக்டர் போய் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்க சார், இது போய் இந்த மாத்திரையை நான் சாப்பிடலாமான்னு கேட்டாக்க அதுக்குன்னு வாசிச்சுட்டு வந்தவன் நம்மளுடைய குணத்தை, நம்ம சரீரத்துல இருக்கக்கூடிய குணதோஷத்தை ஆராய்ந்து பார்த்து இந்த மருந்த சாப்பிட்டோம்னா எனக்கு நல்லதுன்றத தீர்மானம் பண்ணி அவன் கொடுத்துருக்கான், அவனை போய் நாம கேள்வி கேட்டோம்னா நாம தெரிஞ்சவனா ஆயிடுமோன்னா அவர் டாக்டர் தீர்மானம் பண்ற மாதிரி நமக்கு எது நல்லதுன்றத சாஸ்திரம் சொல்லிருக்கு, சாஸ்திரம் சொன்னத நாம அங்கீகாரம் பண்ணணும், அவ்வளவுதானே தவிர சாஸ்திரம் சொன்னதுல நாம கேள்வி கேட்க கூடாது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த சம்சயம் சமாதானம்னு சொல்றோமே, இப்ப கேள்வி கேட்க கூடாதுன்னா என்ன சொல்றதுன்றதான் சொல்றோம். நாம நானா எதுவும் சொல்ல போறது இல்ல, அதுல சந்தேகம் நமக்கு வருது, அந்த சந்தேகத்துக்கு விளக்கம், இப்படிதான் சாஸ்திரம் சொல்றதா இல்ல வேற மாதிரி சாஸ்திரம் சொல்றதான்னு ஒரு சந்தேகம் வருது, அதுக்காக தான் விளக்கமே தவிர சாஸ்திரத்துல சொல்லாததை எதுவுமே சொல்லல. ஆகையால எப்பவுமே சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியே நடைபெறுகிறது. ஆகையால கோர்ட்டில் போனா ஆர்குமெண்ட் நடக்கிறது, வக்கீலுக்கு ரெண்டு பேரும் வக்கீல் சொல்றோம், ரெண்டு பேருக்கும் ரெண்டு வாத பிரதிவாதங்கள், ரெண்டு பேரும் பொதுவாக இருக்கிற ஒரு கோடு அந்த அதை வந்து அடிப்படையாக கொண்டுதான் வாதம் பண்றோம். அந்த பொதுவாக இருக்கிற சாசனம் இருக்க அரசியல், அதாவது இந்த சாசனம் இருக்க இந்த சாசனத்தை அடிப்படையாக கொண்டு அவ வந்து வாதம் பண்ற மாதிரி, இங்கேயும் நாம வந்து அறியாமையினால எது நல்லது எது கெட்டதுன்ற அறியாமையினால சந்தேகம் வருது, அந்த சந்தேகத்துக்கு சமாதானம் சாஸ்திரத்தை கொண்டு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த சாஸ்திரத்துல வேதாத்தியனம் பண்றதுக்கு யாரெல்லாம் தகுதி படைத்தவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. அஷ்டவருஷம் பிராமணம் உபநீத அப்படின்னு சொல்லிருக்கு. இதுல இருந்து என்ன இருக்கு, பிராமணனா இருக்கவனா இருக்கவனுக்கு அவனுக்கு உபநயனத்துக்கு ஒரு கால விசேஷம் சொல்லிருக்கு. உபநயனத்தை இதுவும் ஒரு கேள்வி, உபநயனம் எப்ப பண்றது குழந்தைகளுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த உபநயனம் பஞ்சமே பிரம்மவர்ச்சசகாமஹா, அஞ்சாவது வயசுல கூட உபநயனம் பண்ணலாம், பிராமணனா இருக்கவ உபநயனம் பண்ணச்சு அஞ்சாவது வயசுல கூட உபநயனம் பண்ணலாம், பிரம்மவர்ச்சசகாமஹா இந்த குழந்தைக்கு பிரம்ம வர்ச்சஸோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னாக்க அஞ்சாவது வயசுலேயே உபநயனம் பண்ணலாம்னு எல்லாம் இருக்கு. ஆனால் கர்ப்பாஷ்டமே அஷ்டமே அப்தேவா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் பிராமணனுக்கு உபநயனம் பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய காலம். அது க்ஷத்ரியாளுக்கு வேற ஒரு காலம், வைசியாளுக்கு ஒரு காலம். இப்படி உபநயனம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம். மீதி பேரை பற்றி நான் பார்க்கல. நம்மளோட வாழை பார்த்து நமக்கு வரச்சே உபநயனத்துக்குன்னு உண்டான காலம் ஏழாவது வயசு. அதாவது கர்ப்பத்திலேருந்து அஷ்டமம் எட்டாவது வருடத்துலேயோ அல்லது எட்டாவது வயசுலேயோ உபநயனம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. ஆகையில் உபநயனத்துக்கு உண்டான காலம் ஏழுலேருந்து எட்டாவது வயசு. இன்னொன்று ஒன்று, பதினாறு வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு உபநயனமே பண்ணாத இருந்தான்னாக்க பிராமணியமே போயிடுறதுன்னு சொல்லியிருக்கு. ஆகையால் எந்த ஒரு காரணத்துலேயும் கல்யாணத்தும் போது உபநயனம் பண்ணிக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னு நினச்சிக்க வேண்டாம். எந்த ஒரு காரணத்துலேயும் அந்த பதினாறு வயசு கடக்கக்கூடாது, அதுக்கு முன்னையே உபநயனம் பண்ணிடணும். இது ஒரு விஷயம். இப்படி யார் உபநயனம் பண்ணவனாக இருந்துருக்காளோ அவள் தான் வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு தகுந்தவர்கள். இதுலேருந்து ஏற்படுறது என்ன, யாருக்கு உபநயனம் பண்ண போகிறோம், புருஷ குழந்தைகளுக்கு தான் உபநயனம் பண்ண போகிறோம், பெண்களுக்கு பண்ண போகிறது இல்லை. அப்போ புருஷ குழந்தைகள் தான் உபநயனத்துக்கு தகுந்த அத்தியனம் பண்ணுறதுக்கு தகுதி படைத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். பெண்களுக்கும் சில சமயம் சில சில மந்திரங்களில் தகுதி இருக்கு. பெண்களுக்கு உபநயனம்ன்றது கல்யாணம் தான், கல்யாணம் உபநயனம் ரெண்டும் ஒன்று தான் அவளுக்கு. அதுலேருந்து அவளுக்கு ஒரு நியதிகள்லாம் வருது. அந்த மந்திரங்கள்லாம் அவளுக்குன்னு ஏற்பட்ட மந்திரங்கள் என்ன உண்டோ அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுறதுக்கு அவளுக்கு தகுதி இருக்கு. ஆகையால் அத்தியனம் பண்ணுறது வேதாத்தியனம் பண்ணுறதுன்றது வரைச்சே உபநயனமான பசங்களுக்கு தான் அந்த வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு உண்டான தகுதி. இதுக்கப்புறமா எந்த இடத்துல யாருக்கு அத்தியனம் பண்ணணும், யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஒருத்தன் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க அவனுக்கு கேட்காதவனுக்கு அத்தியனம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அத்தியனம் பண்ணணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பம் இருக்கிறவனுக்கு தான் அத்தியனத்தை சொல்லித்தரணுமே தவிர கேட்காதவனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சொல்லியிருக்கு. அத்தியனம்னா அத்தியனம் மாத்திரம் இல்லை, அத்தியாத்ம சாஸ்திரங்கள் வேதாந்த சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் கூட தத்வித்தி பிரணிபாத்தேன ஆச்சாரியர்களிடத்துல போய் விழுந்து சேவிச்சு அவளிடத்துல போய் கேட்டு பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா அவளுக்கு பணிவிடைகள் புரிந்து அவளிடத்துலேருந்து நாம் கிரகிக்கணும் அவளை வந்து. ஆகையால் இவெல்லாம் முதல்ல வரைச்சு அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னவானாக்க முதல்ல பவ்யமாக ஆச்சாரியனிடத்தில் ஒரு வந்து அவளுக்கு சிசுரூஷை பண்ணி அது மூலமாக நாம் தெரிஞ்சுக்கணுன்றது ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட். இப்போ ஆச்சாரிய யாருக்கெல்லாம் ஆச்சாரியனுக்கு யாருக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம், யாருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, இவன் எப்படி கேட்கணும், இவன் கேட்டவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கறது, கேட்காதவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பற்றி வருது. இப்போ நம்ம ஆச்சாரியாளாக இருந்துன்னு இருக்கிறவா யாருக்கெல்லாம் அத்தியனம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. ஆச்சாரிய புத்திரா சுஸ்ரூஷு ஞானதா தார்மிகா சுச்சிஹி ஆப்தா சக்தா அர்த்ததா சாதுஹு சோத்யாப்யா தச தர்மதா. பத்து விதமானவர்களுக்கு அத்தியனம் சொல்லி வைக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எப்படிப்பட்டவாள்னு பார்ப்போமே. ஆச்சாரியனுடைய புதல்வன், ஆச்சாரிய புத்திரா. இப்போ யார் இவன் அத்தியனம் பண்ணியிருந்தாதான் இன்னொருத்தனுக்கு அத்தியனம் சொல்லி வைக்க போகிறான். அப்ப இவன் ஒருத்தர் இடத்துல அத்தியனம் பண்ணிருக்க போறான், அந்த ஆச்சாரியனுடைய புத்திரன் இருந்தாருனாக்க அவளுக்கு நாம அவசியம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இந்த நம்மளுடைய கடமை. ரெண்டாவது சுஷ்ரூஷு தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சொல்லச்சு, அந்த சேவையான்னு தனக்கு பணிவிடைகள் பண்றவனாக இருக்கிறவள் இருக்காள், அவளுக்கு அவசியம் சொல்லிக் கொடுக்கணும் நம்போ. அப்புறமா மூணாவது ஞானதக, நமக்கு ஒரு கல்வியை கற்பிக்கிறவராக இருந்தவருக்கு நமக்கே ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குற சொல்லிக் கொடுக்குறனாக்க, இப்ப நான் வேதாத்தியனம் பண்ணிருக்கேன், நான் மீமாம்சை வாசிக்கல அப்படின்னாக்க, இல்லை நான் வந்து வியாக்கரணம் வாசிக்கல நியாயம் வாசிக்கல, இந்த நியாயத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார், நியாயசாஸ்திரத்தை ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தார், சாகித்யத்தை சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னாக்க, அப்படி அவருக்கு அத்தியனம் பண்ணல அவருக்கு அவ்வளவு தூரம் தெரியலன்னாக்க எனக்கு தெரிஞ்சத அவருக்கு சொல்லி கொடுக்கல, இது ஞானத்தை கொடுத்தவங்க. தார்மிகா அப்படின்னா தர்மத்துல நோக்கு இருக்கிறவாள் இருக்காள், அவளுக்கு இந்த அத்தியனத்தை சொல்லி கொடுக்கலாம். இது தார்மிகான்னு சொல்றது எதுக்காக சொல்றதுன்னா, அத்தியனத்தை கொண்டு அத்தியனத்தை வேதத்தை வித்து சம்பாதிக்க கூடாது, வேதத்தை தர்ம காரியத்துல உபயோகப்படுத்தி சம்பாதி இது பண்ணிக்கணும். ஆகையால இந்த தார்மிகளாக இருக்கிறவளுக்கு நம்ம அத்தியனத்தை சொல்லி கொடுக்கலாம். அந்த அதே மாதிரி பரிசுத்தமாக ஆச்சாரமாக இருந்திருக்கிறவன் ஸ்நானம் போஜனம் இதுகள்லாம் சுத்தமாக நடந்துக்கிறவாளா இருக்கிறவளுக்கு அத்தியனம் சொல்லிக்கலாம். தன்னுடைய பந்து வர்க்கத்துல சேர்ந்தவாளுக்கு அத்தியனம் சொல்லி கொடுக்கலாம். அதோட இந்த ஒரு புத்திமானாக ஒருத்தன் இருந்திருக்கான்னாக்க அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரீரிக்விசிட் உபநயனம், உபநயன ஆனவனா இருந்தவாள்ல இப்படி இருக்கிறவாளா இருந்தாள்னாக்க புத்திமானா இருந்தாள்னாக்க அவளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். தனக்கு ஏதோ ஒரு பிரகாரமாக உபகாரம் பண்ணினவனாக இருந்தான்னாக்க அவனுக்கும் சொல்லி வைக்கலாம். இன்னொன்னு, தான் கற்ற கல்வியை கொண்டு உலகத்தார் எல்லாரும் நன்மை அடையணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கத்துக்கிறவனா கணக்கு இருந்தான்னாக்க அவனுக்கு சொல்லி கொடுக்கலாம். இன்னும் தன்னுடைய ஞாதிகள் மாதிரி இருக்கிறவன் எல்லாருக்கும் எப்படி பத்து விதமானவர்களுக்கு இந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கலாம். சாஸ்திரம்ன்றது வேதாத்தியனும் சாஸ்திரம் ரெண்டும் தான் சொல்றோம், வேதாந்த சாஸ்திரம் இவைகளை சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கு உண்டான தகுதி உள்ள தகுதி இருந்ததுன்னாக்க அந்த தகுதிக்கு மேல உபநயன ரூபமான தகுதி, அந்த மாதிரி வேதாந்த காலக்ஷேபம் பண்ணமானாக்க இதுக்கு சமாசிரியனா ஆயிருக்கணும், அப்படி எல்லாம் ஒரு கொண்ட உபதேசம் பண்ணுவதற்கு உண்டான ஒரு தகுதி இருந்ததுன்னாக்க இப்படிப்பட்டவாளாக இந்த பத்து விதமானவர்களுக்கு உபதேசம் பண்ணலாம்னு சொல்லி சொன்னார். அதே சமயத்துல இன்னொரு விஷயம், இங்க எங்கேயான ஆஸ்பத்திரியில வைத்தியத்துக்கு போனோம்னாக்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு போடுவா, இந்த மருந்தெல்லாம் சாப்பிடணும், இந்த வஸ்துலாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும், இந்த மருந்தெல்லாம் சாப்பிடணும், இதை எக்ஸசைஸ் பண்ணணும், இவ்வளவு தூரம் நடக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு செய்ய வேண்டியதை சொல்லுவார். செய்யக்கூடாதுன்றத சொல்லிட்டு இந்த வஸ்துக்கள்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் அனாரோக்கியம்னு சொல்லி ரெண்டும் சொல்லுவார்கள். அந்த மாதிரி வரச்சே யாருக்கெல்லாம் சொல்லக்கூடாது, இப்ப இந்த பத்து பேர்லயே இருந்தாலும் கூட யாருக்கு சொல்லக்கூடாதுன்றத முன்ன பார்க்கணும். நான் பிரஷ்டா எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்காதவாள் இருக்காள, அவளுக்கு நானே வாவா நீ வாவான்னு சொல்லி எனக்கு ஒரு பிரசித்தி வரணுன்றதுக்கோசரம் நான் கூட்டு சொல்லி வைக்கக்கூடாது. என்னால சொல்லிக்க முடியும், எனக்கு ஆசையா இருக்கு அத்தியனம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, நான் வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு தேவை சொல்லிக் கொடுக்கணும்னு அவ கேட்கறவாள் இருந்தாள்னாக்க கேட்கணும். சரி, இதுக்கு மேல ஒரு கேள்வி வரும், இவன் சின்ன குழந்தை 7 வயசுல உபநயனம் பண்ணோம், உபநயனம் பண்ணவுடனே அத்தியனம் பண்றதுக்கு நான் கொண்டு வர்றோம், அந்த குழந்தைக்கு இந்த அத்தியனத்தினுடைய மகாத்மியத்தை பத்தி ஒன்றும் தெரியாது, அந்த குழந்தை போய் கேட்க போறதான்னா அதுக்கு போய் நாம கூட்டு அத்தியனம் சொல்லி வச்சதுனால என்ன தப்பு அப்படின்னா, அந்த குழந்தை கேட்காத போன போறானா, அந்த குழந்தையோட கூட அப்பா அம்மா இருக்காள, அவ அந்த குழந்தையினுடைய நன்மையை விரும்புபவர்களாக இருக்கிறதுனால அவ அந்த குழந்தைய கொண்டு வந்து விட்டாள்னாக்க அது பண்ண. ஒரு சமயத்துல ஒன்று நடந்தது, இது நிஜமாகவே நடந்த ஒரு விஷயம். போளூருக்கு வந்தாசி பக்கத்தில் போளூர்னு இருக்கு. அந்த போளூர் பஸ்ஸில் நானும் பரத்வாஜன்னு சொல்லிட்டு என் ஆஃபீஸில் இருக்கிறவர் ரெண்டு பேருமா போயிருந்தோம். ஏதோ ஆஃபீஸ் காரியமாக போயிருந்தோம். அந்த போயிருக்கச்சே அப்போல்லாம் லாட்ரி சீட்டு கிட்ட விற்பா, இப்போ தான் லாட்ரி சீட்டெல்லாம் இப்போல்லாம் விற்கிறதில்ல. ஒரு பையன், அந்த பையன் என்ன பண்ணிட்டு நல்ல வாசிக்கிற ஒரு 10-12 வயசு பையன், 10-11 வயசு பையன் அது. அந்த 11 வயசு பையன் வந்து லாட்ரி டிக்கெட்டு பஸ்ஸில் விற்றுனுது. நான் சுரூபத்தோடு இருக்கிறத பார்த்த உடனே எங்கிட்ட வந்து லாட்ரி மாமா இதை வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு ஒவ்வொருத்தராக கேட்டு வந்தது. என்னெண்ட வரைச்சே மாமா இந்த லாட்ரி டிக்கெட்டு ஒன்று வாங்கிக்கோமே. நான் என்ன சொன்னேன், லாட்ரி டிக்கெட்லாம் எனக்கு அதில் விசுவாசம் கிடையாதுரா, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது முதல்ல மாமான்னு சொல்லலை, லாட்ரி டிக்கெட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லித்தது. உடனே மாமா நேர் ஒரு லாட்ரி டிக்கெட்டு வாங்கிட்டேருனாக்கா எனக்கு 2 ரூபா வரும், நேர் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டேருனாக்கா எனக்கு அனுகூலமாக இருக்கும் இது அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு. பக்கத்தில் இருந்த அவர் பரத்வாஜன்றவர் கேட்டு, நீ யார்ரா மாமா நல்லா பேசுகிறியா அவரை பார்த்து நீ யாருன்னா, ஏதோ சொல்லி அவனும் ஒரு பிராமண பையன்றது ஏற்பட்டது. ஏன்டா நீ பள்ளிக்கூடெல்லாம் போகாத நீ இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட் ஆற்றுல ரொம்ப தரித்திரம், ஏதோ ஒரு பிரகாரமாக சம்பாதிச்சா போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவர் சொன்ன கேட்ட, நான் வந்து உன்னை பாடசாலையில் சேர்த்துடுறேன், உனக்கு பூனல் போட்டாச்சார்னா பூனல் போடல அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அந்த உபநயனத்துக்கும் ஏற்பாடு பண்ணி பாடசாலை சேர்த்துடுறேன், நீ அத்தியனம் பண்ணுறியா அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் பண்ணுறேன் நான் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த பையனை சங்கரமடத்தில் சமஷ்டி உபநயனம் பண்ணோம். அந்த தேதியில் அவள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு அந்த சங்கரமடத்தில் சமஷ்டி உபநயனத்தில் சேர்ந்து, அப்புறமா அந்த ஆனகட்டித்தூரில் ஒரு பாடசாலை இருக்குது, அந்த பாடசாலையில் சேர்த்து அந்த பையன் இன்றைக்கி பெரிய கனப்பாட்டி அத்தியனம் பண்ணான். இது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அத்தியனம் பண்ணணுன்ற ஒரு நோக்கம் இருக்கிறவளுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும், நம்மளாக பிடிச்சி வைத்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அந்த பையனை கூட்டு கேட்டோம், நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டோம், நான் பண்ணுறேன் மாமா எனக்கு அதில் ஆசை தான், யாரும் சொல்லிக் கொடுக்குறவா இல்லையே அப்படின்னு அந்த பையன் ஏங்கித்து அப்பா அவனுக்கு சொல்லி வச்சான். இப்போ யாருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னா, அசுசுரூஷவே அத்தியனம் பண்ணணும்னு நினைக்காதவனாக இருந்துட்டு இருக்கான், எனக்கு அத்தியனம் சொல்லிக் கொடுன்னு கேட்காதவனாக இருக்கவன் இருக்க அவனுக்கு சொல்லக்கூடாதான். நான் பிரஷ்டா கசிச்சித் புரூயாத்து நச்ச அந்நேன பிரச்சதா அப்படின்னு சொல்லி சொன்னான். அதாவது அந்நேன பிரச்சதா அப்படின்னா, முறைப்படி கேட்காத வேறபடி வேற பிரகாரமா கேட்கறது. அப்படி கேட்டவன்னாக்கா அது சொல்லிக் கொடுக்கூடாது, முறை தப்பி கேட்கறது. முறை தப்பி கேட்கறதுன்னா என்ன அர்த்தம்னாக்கா, மிரட்டது நம்மள, இவனுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா பாரு அப்படின்னு சொல்றது. இல்லையா இவனுக்கு வந்து நேரெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்காத வித்தியை வச்சுட்டு நேர் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்மளை எதனா ஒரு பிரகாரத்தினால முறையில்லாத முறை அது முறையில் நாம் ஒருத்தனை கேட்டு ஒருத்தன் கேட்டான்னாக்க அவனுக்கு சொல்லிக் கொடுக்கூடாது. உமக்கு என்ன தெரியுன்றத இவனுக்கு சொல்லி பாருமே அப்படின்னு நம்மளை பரீட்சிக்கிற மாதிரி நினச்சிண்டு அவனுடைய இன்டென்ஷன் வந்து அந்த குழந்தைக்கு அத்தியனம் சொல்லி வைக்கணுன்றதா இருக்கும். அதுக்கு இப்படி கேட்கறது, இப்படி முறையில்லாத முறையில் கேட்குறவனுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இல்லை நிறைய நான் டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறேன்னு அவனுக்கு பண்ணி கொடுக்குறேன்னா ரூபா வாங்கிட்டு சொல்லி வைக்கக்கூடாது. அதுக்கு பிரசகாத்தியனம்னு பேர், ரூபா வாங்கிட்டு சொல்லி வச்சோம்னாக்க. சரி அப்போ அத்தியனம் பண்ணவர்களுக்கு நாம் சககாரம் பண்ணுறோமே, அது என்ன பண்ணோம்னா அது குரு தட்சிணையாக நம்மளால் என்ன முடிகிறதோ முடியுது. சமீர்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு சொல்லட்டு, நாம் இப்போ ஆச்சாரியரிடத்தில் போச்சே நம்ம கையில் என்ன இருக்கோ நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ அதை எடுத்துகிட்டு போகணும். அந்த காலத்தில் மகர்ஷிகளிடத்தில் ஆச்சாரியாளிடத்தில் போச்சு வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமீத் பாணிகின்னாக்கா அந்த கீழே எங்கேன்னா அரசன் சமீத்து புரசன் சமீத்து இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த சமீத்தை எடுத்து போய் கொண்டு கொடுத்தாக்கா அவளுடைய அக்னிஹோத்திரத்துக்கு உபயோகப்படுமேன்னு அதை கொண்டு போய் கொடுக்குறா. அந்த மாதிரி தன்னால் என்ன முடிஞ்சதோ முடிஞ்சதை குரு தட்சிணையாக கொடுக்கறதுன்றது வேற. நான் துட்டு கொடுக்குறேன், துட்டு கொடுக்கறதுக்கு நீ சொல்லணும்னு டியூஷன் ஃபீஸ் மாதிரி வாங்கிட்டு சொல்லி கொடுக்கறதுன்றது இருக்க, அது கூடாது அத்தியனம் பண்றதுல இது ரெண்டுத்துலயும் வித்தியாசம் இருக்கு. ஜானாநபிஹி மேதாவி ஜடவன் லோக ஆச்சரேத். இப்படிப்பட்டவாள் இடையில, அதாவது கேட்காதவா, முறை தப்பி கேட்கிறவா, இந்த மாதிரி இருக்கிறவாள் நடுவில், நமக்கு அத்தியனமே நன்னா தெரிஞ்சின்றவாளாக இருந்தா கூட நாம வேதாத்தியனமே பண்ணாதவா மாதிரி நாம நடந்துக்கணும். ஏன்னா நம்ம பண்ணினாதானே, நம்மள தெரிஞ்சின்றாதானே எல்லாரும் இது பண்ணிக்கூறா, நாம தெரிஞ்சுக்கல என்ன சொல்லுங்க. சரி, இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அதர்மேணத்தை எஃப்ராஹ எஸ்டாதர்மேண பிருச்சதி தயோர் அந்நதர பிரேதி வித்வேஷம் வாதி கச்சதின்னு சொல்ற. ஒருத்தன் தர்ம மார்க்கத்துல முறை தவறி வேற முறையில ஒருத்தன் கணக்கு கேட்டு, அத அந்த முறை தவறி இன்னும் முறையில ஒருத்தனுக்கு அத்தியனம் பண்ணி வச்சாலும், இல்ல அதர்ம மார்க்கத்துல ஒருத்தன் கேட்டான்னாலும் தயோர் அந்நதர பிரேதி அவள்ல ஒருத்தர் இல்லாத போயிடுவா, அல்லது அவளுக்கு இந்த அத்தியனத்தினால பெரிய பலன் வந்துட போறதில்லை, ஒருவருக்கு ஒருவர் துவேஷமாவது வந்துடும். ஆகையால இது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுல சொல்றச்சே, முறை தப்பி அறிந்து கொள்றதுன்னு சொன்ன சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறது. இப்ப பக்கத்தாத்து பையன் அத்தியனம் பண்றான், நாம அவர் இடத்துல போய் அத்தியனம் பண்றதுக்கு கேட்கறதுக்கெல்லாம் நமக்கு சங்கோச்சம். அவர் என்ன ஒண்ணு கேட்கறது, அவர் ஏதோ சின்ன வயசோ இல்லை அவர் பிடிக்கலையோ ஏதோ ஒண்ணு. ஆனா அவர்கிட்ட தெரிஞ்சின்ற அத்தியனத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கு எனக்கு. இது அத்தியனமா இருக்கட்டும், சாஸ்திரமா இருக்கட்டும், எல்லா இருக்கட்டும், அவர் வாசத்தென்னையில உட்காந்துதான் சந்த சொல்லுவே, உறக்கதான் சந்த சொல்லுவே, உறக்கதான் காலட்சேபம் சொல்லுவே. நம்மாத்து வாசத்தன்னையில உட்காந்தாலே எல்லாம் கேட்கலாம். இப்ப இந்தாத்து வாசத்தன்னையில இருந்தே கேட்டுட்டாமனாக்கா அப்ப எல்லாம் தெரிஞ்சு போயிட்டு இல்லையோ? அப்ப தெரிஞ்சுட்டுன்னா இப்ப இதுவும் தெரிஞ்சுட்டதா தானே ஆறுது? இப்படி அத்தியனம் பண்ணலாமான்னாக்கா இது முறை தப்பி முறையில அத்தியனம் பண்ணுது. இப்படிப்பட்ட முறையில அத்தியனம் பண்ணமானாக்கா அந்த அத்தியனம் பிரயோஜனவத்தா ஆகாது, அந்த அத்தியனம் வீணா போயிடும். ஆகையால இந்த அத்தியனம் பண்ணச்சே முறையோட தான் அத்தியனம் பண்ணணும். இதுல வந்து என்னென்ன, தர்மார்த்தம் எத்தன சாத்தாம் சுசுரூஷாவாபி தத்விதா தத்ர வித்யா நவக்தவியா சுபம் பீஜம் இகோஷரே அப்படின்னர். தர்மத்தை பரிபாலனம் பண்ணாமல் முறைப்படி கேட்காமலோ முறைப்படி வந்து சொல்ல அந்த முறையில்லாத முறையில கேட்டாலோ, அந்த மாதிரி இடங்கள்ல சுஸ்ரூஷ பண்ணாமல் ஆச்சாரியனுக்கு ஒரு பணிவிடைகள் செய்யாமல் இவன் கேட்டான்னாக்கா இந்த அத்தியனம் பண்ணாக்கா அந்த அத்தியனம்ன்றது இந்த உவர் நிலத்துல, அதாவது எதுவுமே விளையாத ஒரு நிலத்துல நல்ல விரைய கொண்டு போய் விரைச்ச மாதிரிதான். ஏன்னா நல்ல நிலத்துல விளையக்கூடிய நிலத்துல வரச்சோமானாக்கா அது பயிராகி நல்லா வரப்போறது. இந்த இடத்துல போட்டா ஒண்ணுமே விளையாதுன்ற இடத்துல போட்டாக்கா எப்படி ஆகுமோ அந்த மாதிரிதான் இது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்படி ஒரு கால் குணபூர்த்தியோட இருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத போயிடுத்துனாக்கா, குணபூர்த்தியோட இருக்கிற ஒரு சிஷ்யம் கிடைக்காத போயிட்டான், அப்ப முறைப்படி சொல்றதுக்கு அப்ப என்ன பண்றது அப்படின்னு, பரவாயில்ல அந்த நம்மள்ட பண்ண நாம பண்ண அத்தியனம் நம்மளோட போனதுனால ஒன்றும் தப்பில்லை. ஆபத்தியபி கோராயாக ஆபத்தாக இருந்தால் கூட முறை தப்பி நாம அத்தியனத்தை சொல்லி வைக்க கூடாது. முறை தப்பி நாம அத்தியனத்தை வேதம் வேணும்னு நாம கேட்கக்கூடாது. இதுதான் ஒரு விஷயம், இது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த வித்யினால வரக்கூடியதெல்லாம் இன்னும் நிறைய விஷயம் சொல்ல போறேன், இதுவும் அடுத்தது இதுலயும் தொடரப்போறது. இப்போ ஒரு விஷயம் நாம நமக்குள்ள பார்க்கலாம். இப்ப ஆன்லைன்ல அத்தியனம் பண்றோம், ஆன்லைன்ல நிறைய சத்விஷயங்கள்லாம் உபதேசம் பண்றா கேட்டு இருக்கோம். இப்ப கேட்கச்சே ஆன்லைன்ல அத்தியனம் பண்றவாள்லாம் இப்ப அவ கேட்டா சொல்லி கொடுக்குறா, எப்படி சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னா, ஆன்லைன்ல அத்தியாயம் சொல்லிக் கொடுக்கறதா இருந்தாலும் அவ கேட்டுதான் நாம சொல்லிக் கொடுக்கணுமே தவிர யூடியூப்ல போட்டுட்டு நீங்களே சந்ததியை சொல்லிக்கோங்கன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி அத்தியனம் பண்றவாளும் சரி, எதிர ஆச்சாரியன் இருக்கிறதா நினைச்சுண்டு ஆச்சாரியன் இருந்துட்டாக்க எந்த மாதிரி ஒரு முறையோட இருந்துப்பாளோ அந்த பக்தி ஸ்ரத்தையோட இருந்துதான் இதை கேட்கணும். இப்படி கேட்டாதான் இந்த சன்னிவேசத்தில் இது வந்து நாம பண்ற அத்தியனம் இருக்க இது பலவத்தாக இருக்கும். இப்படி இல்லாத நாம ஏதோ காலில் செருப்பு போட்டுண்டு காலை ஆட்டிண்டு உட்காந்து இந்த அத்தியனத்தை சந்த சொன்னோம்னாக்க இது தப்பு. இது சர்வதா இந்த அத்தியனமோ நல்ல விஷயங்களோ இதை கேட்கச்சே எல்லாம் ஸ்கூல் பாடம் கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. இது கேட்கச்சே எதிரையே ஆச்சாரியன் இருந்தாக்கா நாம் எப்படி இருந்து நடந்துட்டு கேட்போமோ அந்த மாதிரி தான் கேட்கணும். சிஷ்யாளா இருக்கிறவாளும் ஆச்சாரியாளா இருக்கிறவாளும் இதில் சந்தேகம், அதாவது இதில் சங்கோச்சப்படாம தனக்கு ஏதோ பிரயோஜனம் சம்பாவனை பண்ணுறான்னு அதுக்காக எப்படியோ ஒன்று சொல்லிக் கொடுக்கறதுன்றது இல்லாமல் இதை வியக்தமாக தெரிவித்து இப்படி இருக்கங்களா அப்படின்றத அவள்கிட்ட தெரிவித்து அதுக்கப்புறமா நாம் அத்தியனத்தை சொல்லிக் கொடுக்கணுமே தவிர வெறும் இதில் அத்தியனம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஆகையில் அத்தியனம் எப்படி தெரிஞ்சுக்கணுன்ற விஷயத்தில் பண்ணணுன்ற விஷயத்த இப்ப சுருக்கமா சொல்லிருக்கேன். இதனுடைய விரிவு இன்னும் இருக்கு, இதை அப்புறம் பார்க்கலாம் அடுத்ததுல. போன வாரத்துல ஒருத்தர் கேட்டிருக்கு, இது அனுஷ்டானத்துல வர ஒரு சந்தேகம், விழுப்புன்னா என்ன தீட்டுன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இங்க ஆத்துலாம் சொல்லுவா, என்னடா அந்த பையன் விழுப்பு தீட்டு கூட தெரியாத பையனா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்ப அந்த விழுப்புக்கும் தீட்டுக்கும் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது, வித்தியாசம் தெரியாது. விழுப்புன்னா என்ன தீட்டுன்னா என்ன அப்படின்னா, இப்ப நாம சுத்தமாவே இருந்துட்டு இருக்கோம், அதாவது நாம எல்லாருமே எப்பவுமே சுத்தமா இருக்கணும்ன்றதுதான் நியதி. கர்த்தால எந்த தீர்த்தமாடி சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க அதே ரீதியில தான் இருக்கணும். ராத்திரி படுத்துக்கிறோம், படுத்துண்டு ஏந்தனால வரைச்சே அந்த துணி எல்லாம் அது என்ன இருக்குதுன்னா அது விழுப்பா போயிடுறதுன்னு சொல்லி சொல்றது. அதுக்கு வெறும் படுத்துண்டு ஏந்தது மாத்திரத்தினாலேயோ இல்ல இந்த படுக்கையிலேயே இருந்துருக்கு, இந்த படுக்கையில வரைச்சே நிச்சயமா போர்வையை நினைச்சு வளர்த்த முடியும், ஒரே போர்வையாக இருந்துருக்கு, தலைகாணி போர்வையெல்லாம் இருந்துருக்கோ இல்லையோ, இதெல்லாம் வரைச்சே வேற ஒரு அசுத்தியும் இல்லாமல் நாம படுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு போர் குளிருக்கு போர்வையா இருக்கிறது இல்ல தலைக்கு அவசரம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு காரணத்தினால இருக்கக்கூடிய வஸ்துக்களை உபயோகப்படுத்தி அதனுடைய ஸ்பர்ஷத்தினால ஏற்படுறதுக்கு விழுப்புன்னு சொல்லி சொல்றோம். வந்து தீட்டு அப்படின்னா என்னன்னா, தீட்டுன்றது என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு ஆசோச்சம் வருது, ஒரு பிறப்புனாலேயோ இறப்புனாலேயோ பந்துக்கள்ல யாரோ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, தற்பிரயுக்தமா இன்னொருக்கு விருத்தி தீட்டு வருது. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு நம்ம பந்துக்கள்ல யாரோ ஒருத்தர் இல்லாத போயிடுறான், இல்லாத போடுறதுனால ஒரு தீட்டுன்றது வருது. இந்த தீட்டா இருக்கிறது இருக்க இதுக்கு தீட்டுன்னு பேர் இருக்கு. இந்த தீட்டோட அந்த விழுப்பு படக்கூடாது, விழுப்புல படக்கூடாது. இந்த மாதிரி நாள்ல நித்தியமா படுத்துக்கிற படுக்கையில படுக்க கூடாது. அப்படி படுத்துட்டோம்னாக்க அந்த படுக்கையும் தீட்டா போயிடும். அதே மாதிரி அஸ்பர்ஷ ஸ்பர்ஷனம் தொடக்கூடாதவாள தொடரது. இப்போ சில சமயத்துல ஆத்துல இருக்கிற பெண்கள் ஆத்துக்கு வரப்படாத நாள்ல இருக்கவா அவ கிட்ட வந்துடுறா, அவ இது தற்பிரயுக்தமா ஒரு இது வருது, தீட்டு அசுத்தி வருது, அந்த மாதிரி ஒரு அசுத்தி, இதெல்லாம் தீட்டுன்னு சொல்லி சொல்றோம். நம்ம இந்த தீட்டா இருந்ததுன்னாக்க கண்டிப்பா சிரசுக்கு ஸ்நானம் பண்ணும், தலைக்கு தீத்தா பண்ணும். விழுப்பா இருந்ததுனாக்க தலைக்கு தீத்தா பண்ணும், நிர்பந்தம் இல்லை. இதுதான் தீட்டுக்கும் விழுப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அந்த சாதாரணமா படுக்கைகள்லாம் வந்து வரைச்சே தீட்டா ஆக்கிக்காத படுக்கைய நம்ப வச்சுக்கணும். இந்த தீட்டு சமயம் எப்பப்பெல்லாம் தீட்டு ஏற்படுறதோ அஸ்பர்சனம் ஏற்படுறதோ இல்ல நமக்கே வந்து ஒரு ஆசோச்சாதிகள் தீட்டு வருதோ அந்த சமயத்துலாம் நாம் நித்தியமாக உபயோகப்படுத்துகிற படுக்கையை உபயோகப்படுத்தாமல் அதை வந்து வேறு விதமாக நம்ம கம்பளி போட்டுக்கிறதோ வேறு ஏதோ பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறது. அது இதுதான் தீட்டுன்னு சொல்கிறது. இப்படி இந்த விழுப்புக்கும் தீட்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுண்டு நாம் நடந்துக்கணுன்றது தான் சொல்கிறது. இதுதான் அந்த சுவாமி கேட்டதுக்கு சமாதானம். ஆகையால் நாம் தெரிஞ்சுக்கிறது எல்லாவற்றையும் நல்ல முறையில் நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த முறை தான் ரொம்ப முக்கியம் என்பது தான் இப்போ சொல்ல போகிறேன். இது விஷயமா இன்னும் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் விஸ்தாரத்தை சொல்லி சொல்கிறேன். இது வரைக்கும் கவிதா கீழ் சிம்ஹாய் கல்யாண குணசாரணை ஸ்ரீமதி வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹா.